ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி பாரத்வாஜ குலாப்திஷேத கிரண ஸ்ரீ ஸ்ரீனிவாசாத் குரோ லப்த ஸ்ரீதர சக்கரலாஞ்சன விதிம் ரங்கேந்திர யோகீஸ்வரே விநியஸ்தாத்மபரம் ததீய கருணா சம்ப்ராப்த சஜ்ஞானகம் வந்தே சாந்திதமாதியுக்தமனகம் ஸ்ரீமாதவாரியம் குரும் ஸ்ரீகிருஷ்ணபிரம்மதந்திரோத்தமகுருகருணாவாப்தச்சக்ராங்கபாஷ்யம் வைராக்யாச்சாரவார்த்தௌவர்தபதமுகே லக்ஷ்மணேன்யஸ்தபாரம் ஸ்ரீவாகீஷாத்ததுரியம் ஷடரிபியதிராட்வேதசூடாரியமூர்த்திம் நூத்னம் ஸ்ரீரங்கநாதம் நவகரிமசனம் பிரம்மதந்திரம் ஸ்ரயாமஹாம் ஸ்ரீதுரகவதனபாதூசந்ததபரிசரணமாத்திரபரமார்த்தஹா ஜெயது ஸ்ரீமானபினவரங்கேந்திரபிரம்மதந்திரபரகால பரியாயபாஷ்யகாராய பிரணதார்த்திம் விதூன்வதே பிரம்மதந்திரஸ்வதந்த்ராய த்விதீயப்ரஹ்மணே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்தமஹாதேசிகாய நமஹ தஸ்மை ராமானுஜார்யாய நம பரமயோகினே யஸ்ருதிஸ்மதிசூத்ராணாமந்தர்ஜ்வரமசீஷமத் யத்பதாம்போருஹத்யானவித்வஸ்தாசேஷகல்மஷஃ வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம் ஸ்தோத்திர ரத்னபாஷ்யம் 44 ஸ்லோகங்கள் முடிந்து 45வது ஸ்லோகத்தில் பிரவேசிக்கிறோம். இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம்தான் பவந்தமேவானுச்சரன் நிரந்தரம் என்பதாக இருக்கக்கூடிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு விசேஷமாகத்தான் நாம் இப்பொழுது அநேக ஸ்லோகங்களை பார்த்தோம். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தித்தியாந்தமான விசேஷணங்களை உடையதாக இருந்தன. 32வது ஸ்லோகத்தில் இது ஆரம்பிச்சுது. அங்கிருந்து ஆரம்பிச்சு அதாவது விராஜமானோஜ்வல பீத்த வாசசம் ஸ்மிதாதசி சூனு சமாமலச்சவிம் நிமக்ன நாபிம் தனுமத்யம் உன்னதம் சாலவக்ஷஸ்தலசோபி லக்ஷணம் என்று ஆரம்பித்தார். அதே மாதிரியாக சகாசதம் ஜாகின கர்க்கசை சுபைஹி என்ற ஸ்லோகத்திலையும் சகாசதம் என்று தித்தியாந்தமான பதம் வந்தது. இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் தித்தியாந்தமான பதங்கள்லாம் வந்தன. அவைகள் எல்லாம் அன்வைக்கிற இடம் பவந்தமேவானுச்சரன் நிரந்தரம் என்கிறதான 46வது ஸ்லோகம். தற்பொழுது நாம் 45வது ஸ்லோகத்திலும் சில விசேஷணங்களை பார்க்கப் போகிறோம். அவைகளாவன அசிந்திய திவ்யாத்புத நித்ய யௌவன சுபாவலாவண்யமயாமிருதோததிம் பவந்தம் ஸ்ரேஸ்ரியம் பவந்தம் பக்தஜனைக ஜீவிதம் பவந்தம் சமர்த்தம் பவந்தம் ஆபத்சகம் பவந்தம் அர்த்திகல்பகம் பவந்தம் ஏவ நிரந்தரம் அனுச்சரன் என்று மேலே அன்வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொரு விசேஷணங்களுக்கும் என்ன அர்த்தம் என்பதை பார்க்கும் பொருட்டு நாம் பிரயத்னிக்கிறோம். ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அசிந்திய திவ்யாத்புத நித்திய யௌவன ஸ்வபாவலாவண்யமயாமிருதோததிம் ஸ்ரீயஸ்ரீயம் பக்தஜனைக ஜீவிதம் சமர்த்தமாபத் சகமர்த்தி கல்பகம். அதாவது அர்த்திகல்பகம் என்கிற பதமானது கடைசியில் இருக்கிற பதம். அர்த்திகல்பகம் என்றால் அர்த்திகள், என்றால் பிரார்த்திப்பவர்கள், தன்னிடத்தில் வந்து யாசிப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் கல்பக விருட்சமாக இருக்கக்கூடியவர். கல்பக விருட்சம் விரும்பியதையெல்லாம் கொடுப்பது போன்று எல்லாவற்றையும் அருளக்கூடியவரான இந்த பெருமாள் என்று கடைசியில் இருக்கிற பதம். அதற்கு முன்னே சமர்த்தம் ஆபத்சகம் என்று இரண்டு பதங்கள் உள்ளன. சமர்த்தம் அதாவது சாமர்த்தியம், எத்தனையோ விதமான சாமர்த்தியம் பெருமாளுக்கு இருந்தாலும் கூட அந்த சாமர்த்தியத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு இங்கே சமர்த்தகா என்ற சப்தத்தை உபயோகிக்கவில்லை. சமர்த்தம் ஆபத்சகம் என்ற இரண்டு பதங்கள் அருகருகாமையில் உள்ளன. பின்னாடி வர ஆபத்சகம்ன்றதுக்கு ஏத்த மாதிரி சமர்த்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். ஆபத்துல காப்பாற்றக்கூடியவர். நம்மளாம் இப்ப சம்சாரம் என்கிற ஆபத்தில் தான் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறோம். இதைவிட ஒரு பெரிய ஆபத்து வேணுமா? இருக்கத்திலேயே பெரிய ஆபத்துன்னா இதுதான் பவரோகம் என்று சொல்றார். சம்சாரம் என்கிற ஒரு ரோகம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு வியாதி. இதுல அவாந்தரமாக நமக்கு வர வியாதிகளை தான் நம்ம வியாதி என்று நினைக்கிறோமே தவிர, சம்சாரமே நமக்கு வந்திருக்க ஆத்மாவுக்கு வந்திருக்கிற ஒரு வியாதி என்று உணர்வதில்லை. அப்படி நாம் உணர்ந்தோமெனில், இதை ஆபத்து என்று நினைப்போமெனில், சம்சாரமாகிற சாகரத்தில் முழுகிக்கிடக்கிறோம் என்று உள்ளதை உள்ளபடி உள்ளுவோமாகில், அல்லது நெருப்பில் விழுந்த புழு போல நாம் தத்தளிக்கின்றோம் என்பதை பிராதர் நிர்வேத காரிகையில் தெரிவித்தார் போன்று நாம் சம்சாரத்தில் கஷ்டப்படுகிறோம் என்பதை உணர்வோமாகில் அவன் ஆபத்சகனாக விளங்குவான். நம்மை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுபவனாக விஷ்ணு போதோ நரானாம் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு சமுத்திரத்திலிருந்து சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான சரணாரவிந்தத்தை உடையவன். அவனுடைய சரணாரவிந்தம் தான் நமக்கு படகாக அமையக்கூடியது என்று சொல்லுவது போல் ஆபத்சகம் என்று தாத்பரியம். சமர்த்தகா, இதுக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்லணும்னால், நமக்காக ஞானசக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ்களை எல்லாம் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன்னுள் இருத்தி காக்கும் இயல்பினரே என்று சொன்னபடி, தன்னுள் இவ்வளவு குணங்களையும் இருத்தி வைத்துக் கொண்டுள்ளவன் அவனை அனுபவிப்பதற்கு ஏற்ற பக்தி என்கிற ஒரு உபாயத்தை அல்லது பிரபத்தி என்கிற உபாயத்தை நமக்கு அனுகிரகிப்பதில் சாமர்த்தியமுடையவன் என்ற அர்த்தமும் தேறுகிறது. அப்படி சமர்த்தம், ஆபத்சகம், அர்த்திகல்பகம் என்ற விசேஷங்களை உடையவனான இந்த பகவானை என்று மேலே பவந்தம் என்கிற பதத்துடன் சேர்க்க வேண்டும். அவன் மேலும் எப்படி விளங்குகிறான் என்றால், பக்தஜனைக ஜீவிதம் என்று பக்தஜனங்களே ஒரே ஜீவிதமாக உடையவன். நாம் எப்படி பகவானை ஆசிரியத்தே ஜீவிக்கிறோமோ அதே மாதிரி பகவானும் பக்தர்களை ஆசிரியத்தே தன்னுடைய ஜீவிதத்தை ஜீவனத்தை ஓட்டுபவன் என்று பக்தஜனைக ஜீவிதம், பக்தஜனங்களையே ஜீவிதம் தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டவன் யாரான அவர்த்து நம்மளை வந்து சேவிக்க மாட்டாளா, உபாயத்தை அனுஷ்டிக்க மாட்டாளா, அவனை காப்பாற்ற மாட்டோமா என்று கிடப்பவன். அதனால் பக்தஜனைக ஜீவிதம் என்ற சப்தமானது வெகு அழகாக உபயோகப்படுத்தப்பட்டது. அல்லது இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், பக்தஜனானாம் பிரதான ஜீவிதம், பக்தஜனங்களுக்கெல்லாம் இவர்தான் ஒரு ஜீவிதம். அந்த அர்த்தம் தான் வசந்த அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நம்ம அதிசயோக்தியாக சொல்றோம், பக்தஜனங்கள் பெருமாளுக்கும் பிரியம், பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்சமம பிரியகா என்று பகவான் சாதித்தபடி அந்த அர்த்தம் சொல்லுவதில் தவறு ஒன்றும் இல்லை. எனினும் சாமான்யமாக கிடைக்கக்கூடிய அர்த்தம் பக்தஜனைக ஜீவிதம், பக்தஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஜீவிதம் இவர்தான் என்று பெருமாளை பக்தஜனங்களுக்கு ஜீவனமாக சொல்லக்கூடியது இந்த பதம் என்றும் கொள்ளலாம். கஷ்டீஸ்ரீயா என்று முன்னே சாதித்தார். ஸ்ரீக்கே யாரா ஸ்ரீ? லக்ஷ்மிக்கு எதிரா சொத்துனால் பெருமாள் தானே சொத்து. ஆனால் ஸ்ரீயஸ்ரீயம் என்ற சப்தமும் கஷ்டீஸ்ரீய பரமசத்துவ சமாஸ்ரய புண்டரீகன புருஷோத்தமக்கா என்ற ஸ்லோகத்தில் எல்லாம் பகவான் ஸ்ரீ விஷ்ணுதான் என்று எவ்வாறு நிர்ணயித்தாரோ அந்த நிர்ணயித்த கிரமத்தில் அதற்கான அந்த நிர்ணயித்த சித்தாந்தாம்சத்தை இங்கு ஸ்ரீயஸ்ரீயம் என்கிற சப்தத்தினால் தெளிவுபடுத்துகிறார். ஸ்ரீயஸ்ரீயம் பக்தஜனைக ஜீவிதம், சமர்த்தம், ஆபத்சகம், அர்த்திகல்பகம் என்கிற அற்புதமான விசேஷணங்கள் இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸில் வருது. ஸ்ரீயஸ்ரீயம் என்று லக்ஷ்மிக்கே இவர் சொத்தாக விளங்குபவர், பக்தஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஜீவிதமாக இருக்கக்கூடியவர், சாமர்த்தியமுடையவர், நமக்கு எல்லாவிதமான உபாயங்களையும் சித்திக்குமாறு செய்யக்கூடியவர், ஆபத்தில் சகா மாதிரி விவகாரம் பண்ணக்கூடியவர், அர்த்திகல்பகம் என்று பிரார்த்தித்தத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் என்கிற விசேஷணங்களை முன்னிட்டு கொண்டு தான் தன்னுடைய நிலையை உணர்த்தி, எவ்வாறு நான் இவ்வாறு கைங்கரியம் செய்து கொண்டு என்னுடைய நாதனுடன் ஜீவிதத்தை நடத்தி கொண்டு அவனை சந்தோஷப்படுத்தப் போகிற நாள் என்றோ என்று கதா என்று பின்னாடி சாதிக்கப் போறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் சில விசேஷணங்கள் பூர்வார்த்தத்தில் இருக்கு. அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய யௌவன சுபாவ லாவண்யமயா அமிர்த ஊததிம் என்கிறதானது அந்த ஒரே விசேஷணம். சின்ன சின்ன விசேஷணங்களா இருக்கிற விஷயத்தை முதல்ல சொல்லிட்டால் பெரிய விசேஷணத்தை பத்தி பேசலாம் என்பதற்காக அடி என் சின்ன விசேஷணங்கள்லாம் முதல்ல சொன்னேன். இப்பொழுது பெரிய ஒரே சப்தம் அது பூர்த்தியாக அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய யௌவன சுபாவ லாவண்யமயா அமிர்தோததிம் என்று ஒரே விசேஷம். இவர் ஒரு கடல், இவர் ஒரு சாகரம், இவர் ஒரு சமுத்திரம். எப்படிப்பட்ட சமுத்திரம் என்றால் அமிர்த உததி, அமிர்த சமுத்திரம். என்னதா இருந்தாலும் சமுத்திரம்னாலே ஆபத்து தானே. அமிர்த சமுத்திரமாக இருந்தால் என்ன என்றால் இது ஒன்றும் நீர் நீர்மமான நீரால் ஆகிய சமுத்திரம் அன்று. இவர் லாவண்யமய அமிர்த உததிகி, லாவண்யமே ஒரு அமிர்தம் என்று கொண்டால் அந்த லாவண்ய அமிர்த சமுத்திரம் அழகு பொருந்தியவர் என்று அர்த்தம். லாவண்யமய அமிர்த உததிம், எப்படிப்பட்ட லாவண்யம் என்றால் அது சுவாபாவிகமாகவே இருக்கக்கூடியது என்று சொல்லும் பொருட்டு சுவாவ லாவண்யமயாமிர்தோததிம் என்று சாதிக்கிறார். இந்த யௌவனம் சுவாவ லாவண்யமய அமிர்தோததிம் என்பது எந்த சுவாவம்னால் யௌவனமாக இருப்பதே சுவாவம், யௌவனத்துடன் விளங்குவதே சுவாவம். அப்படிப்பட்ட சுவாவத்தையுடைய லாவண்யமயமான அமிர்த உததி என்று சாதிப்பதனால் இது சம்சார சாகரம் மாதிரியோ, சம்சாரம் என்பது நீரில்லாத சாகரமாக இருந்தாலும் நீரை விட பயங்கரமான சாகரமாக இருக்கிறது. ஆனால் இது பகவானுடைய அழகில் நாம் திளைக்கலாமானபடியினால் இது அமிர்தமயமான உததி, இதில் மரணம் கிடையாது, மற்றும் இதில் சந்தோஷ மிகுதியும் உண்டு. பகவான் அதில் யௌவனத்திலேயே எப்பொழுதும் நித்திய யௌவனராக காட்சியளிப்பார். அதுவே அவருடைய சுபாவமாக இருக்கும். எப்பொழுதும் நித்திய யுவாவாக இருப்பார் என்று சொல்லும் பொருட்டு நித்திய யௌவன சுபாவகா என்று அவனை சொல்லலாம் படியாக உள்ளான். இந்த நித்திய யௌவனம் எப்படி இருக்கிறது என்றால் அத்புதமாக இருக்கிறது என்றும், திவ்யமானது என்றும், அச்சிந்தியமானது, வாச்சா மகோச்சரம் என்றும் நினைக்கவே முடியாது. எப்படி இருக்கும் என்று நினைக்கவே முடியாது, அப்படிப்பட்டது என்று சொல்லும். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசகா என்று எப்படியானால் மனசால கூட அதை சிந்திக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக தானே எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசகா என்ற ஸ்ருதி வருகிறது. அவ்வாறு அச்சிந்தியஹா, நினைத்து பார்க்க முடியாதவர். சிந்தையந்தோஹி எம் நித்யம் பிரம்மேஷானாதய பிரபும் நிச்சயம் நாதிகச்சந்தி தமஸ்மி சரணம் கதஹா என்று மகாபாரத வச்சனம். எந்த ஒரு பகவானை சிந்திக்க வேண்டும் என்று நினைப்பவர்களான பிரம்மா, ஈசானஹா என்று சொல்லக்கூடிய சிவன் முதலானவர்கள் ஒருவிதமான நிச்சயத்தை அடைவதில்லையோ, இதுதான் பகவானுடைய ஸ்வரூபம் சுபாவம் என்ற விஷயத்தில், ஸ்வரூப விஷயத்திலும் சரி சுபாவ விஷயத்திலும் சரி இதமித்தம் என்கிற ஒரு நிர்ணயத்திற்கு வர முடியாமல் பிரம்மா சிவன் முதலானவர்கள் தவிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பகவானை நான் சரணடைகிறேன் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. அதையேதான் சுவாமி பாஷ்யக்காரரும் பரமயோகி வாங்மனசா பரிச்சேத்ய ஸ்வரூப சுபாவகா, ஸ்வரூபம் சுபாவம் ரெண்டுமே பரமயோகிகளாலே வாக்காலும் மனசாலும் அறிந்து கொள்ள முடியாதது, இரண்டத்திற்கும் விஷயமாகாதது என்பதை வாச்சா பரமயோகி வாங் மனசா பரிச்சேத்யம், வாங் மனஸ் ரெண்டுத்தினாலையும் அபரிச்சேத்யம் அளவிட முடியாதது என்று கூறினார். இவைகள் எல்லாம் திவ்யமானது என்று சொல்லும் பொருட்டு இந்த நித்திய யௌவன சுபாவ லாவண்யம் சுபாவமே, நித்திய யௌவனமாகிற சுபாவத்தை சுபாவமே ஒரு லாவண்யமயமான அமிர்த உததி என்று சாதிக்கிறார் அல்லவா, அது திவ்யமானது, திவிபவம் திவ்யம். இது நதஸ்ய பிராகிருதாமூர்த்திகி மாம்சபேதோஸ்தி சம்பவா என்று வராக புராணம் அழகாக கூறுகிறது. நம்மளை போல பிராகிருதமான மூர்த்தி இல்லை பெருமாளுக்கு, அது மாம்சம் மேதசு அஸ்தி எலும்புகளாலும் மாம்சத்தினாலும் மேதஸ் என்று சொல்லக்கூடிய கொழுப்பினாலும் ஆனது அன்று. பின்ன எப்படிப்பட்டது என்றால் திவ்யமானது. ந பூத சங்க சம்ஸ்தானோ தேகோஸ்ய பரமாத்மனஹா, இது பஞ்ச பாஞ்ச பௌத்திகமான வஸ்துக்களினுடைய சங்காத்தினால ஏற்பட்டது அன்று இந்த சம்ஸ்தானம். சம்ஸ்தானம்னா தேகம், திவ்ய தேகமானது பஞ்சபூதாத்மகம் இல்லை என்ற விஷயங்களிலெல்லாம் பிரமாணங்கள் காட்டப்படுகின்றன. அப்படிப்பட்ட மற்றபடி எப்படிப்பட்டதுன்னா அதையே திவி சம்ஸ்திதம் ச என்று மகாபாரதம் காட்டுறது. திவி சம்ஸ்திதம் என்று அப்படிப்பட்ட ஆறாவதாக விளங்கக்கூடியவர், அமிர்த உததியாக விளங்கக்கூடியவர், அமிர்த உததினா ஆறாவது அமுது அந்த பகவானானவர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் மேலும் ஸ்ரீயஸ்ரீயம் என்றும் பக்தஜனைக ஜீவிதம் என்றும் சமர்த்தம் என்றும் ஆபத்சகம் என்றும் அர்த்திகல்பகம் என்றும் அவரை தித்தியாந்த விசேஷணமாக கூறி அப்பேற்பட்ட பகவானை அனுச்சரன் நிரந்தரம், அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. அப்படிப்பட்ட பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம்னு வரப்போகுது. இப்போ நம்ம மூலத்தினுடைய சாமான்யமான அர்த்தத்தை பார்த்துட்டோம், இப்போ விசேஷமான அர்த்தத்தை கவனிக்கலாம். அத பிரதம பிரஸ்துதாம் யௌவன விசேஷிதாம் சர்வசித்தாக்கர்ஷக சமுதாய சோபாம் ஆசிரியனீய ஆசிரயணீயத்துவ போக்யத்துவ உபயிக்க குண விசேஷாம்ச்ச சங்கலைய அனுபவதி அசிந்தியேதி. அத பிரதம பிரஸ்துதாம் அசிந்திய திவ்யாத்புத நித்திய யௌவன என்று யௌவனத்தை தான் முதலில் குறிப்பிடுகிறார். இது என்ன யௌவனம் என்றால் என்ன அது என்றால், அதை பற்றி கூறும் பொருட்டு பிரதம பிரஸ்துதாம் யௌவன விசேஷிதாம், பிரதம பிரஸ்துதமான யௌவனம் என்கிற சப்தத்தினால் வியாவர்த்திதமான யௌவனம் என்ற சப்தத்தினால பகவான் பிரித்து காண்பிக்கப்பட்டார் அல்லவா மற்றவர்களை காட்டிலும். அப்படிப்பட்ட யௌவன விசேஷிதமான சர்வசித்தாக்கர்ஷக சமுதாய சோபாம் எல்லாருடைய மனதையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதான ஒரு சமுதாய சோபை, சமுதாய சோபையைதான் லாவண்யம் என்று சொல்லுகிறார்கள். அந்த சமுதாய சோபாம் லாவண்யம் அர்த்தம், இதில் வரப்போற சப்தம் சுபாவ லாவண்ய யௌவன சுபாவ லாவண்ய என்ற சப்தம். அது எதுக்குடா சொல்றார்னா ஆசிரயணீயத்துவ போக்யத்துவ ஔபயிக குணவிசேஷாம்ச, இன்னும் மேலும் அந்த சமுதாய சோபையை சொல்லிட்டு லாவண்யத்தை சொல்லிட்டு அதற்கு மேல ஆசிரயணத்துக்கு பகவானை ஆசிரயம் பண்றதுக்கு உச்சிதமான ஏவம் அவர் போக்யத்துவ அவர் எப்படி போக்யமா இருக்கிறார்ன்றதுக்கும் தேவையான விசேஷணங்களை கூறும் பொருட்டு இந்த அசிந்திய என்கிற ஸ்லோகமானது ஆரம்பிக்கப்பட்டது. அது எதனாலன ஆசிரயணீயத்துவத்தை சொல்றதுக்கு தான் ஸ்ரீயஸ்ரீயம்னு சாதிக்கிறார். அங்க ஸ்ரீன்ற சப்தம் அப்படின்ற தாத்துலேருந்து வந்திருக்கிறதுனால அது ஆசிரயணீயத்துவ உபயோகமாகவும் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் பக்த ஜனைக ஜீவிதம் என்பதனால் போக்யத்வாதிசயம் சொல்லப்படுகிறது. அப்புறம் சமர்த்தம்ன்றதுனாலையும் போக்யத்வாதிசயம் சொல்றது. ஆபத்சகத்துவம் அர்த்திகல்பகத்துவம் இதெல்லாமும் போக்யத்துவ உபயோகமான குணங்கள். இவைகளை எல்லாவற்றையும் சேர்த்து சங்கலைய அனுபவத்தி இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு விதமான குணங்களை சொல்றதாக தெரியுது. எல்லாருடைய மனசையும் வசீகரணம் செய்யக்கூடிய யௌவனம் என்ன, அதாவது சமுதாய சோபை என்று சொல்லக்கூடிய சம்பூர்ண அவயவங்கள்ல இருந்து துவனிக்கக்கூடியதான வெளிப்படக்கூடியதான ஒரு சமுதாய அழகு என்ன, அதற்கு லாவண்யம் என்று பெயர். பிரத்யேகம் அந்த சௌஷ்டவத்திற்கு ஒவ்வொரு அங்கத்தினுடைய அழகுக்கு பெயரு சௌந்தர்யம் என்று பெயர் என்று சௌந்தர்ய லாவண்யோகோ ரூபம் எச்சகி மங்களம் கிமபியல் லோகே சதித்யுச்சதே தத் சர்வம் தொததீனமேவகியதா ஸ்ரீதித்யபேதேனவா யத்வா ஸ்ரீமதி தீதிருஷேன வச்சசா தேவி பிரதாமஸ்னுதே என்கிற ஸ்லோகத்தில் யௌவன லாவண்யம் சௌந்தர்யம் என்கிறது இரண்டையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறார். ஏகைகஸ்மின் பரம் அவயவே அனந்த சௌந்தர்யமக்னம் என்ற இடத்தில் ஒவ்வொரு அவயவத்திலும் இருக்கிற சோபையானது சௌந்தர்யம் என்று பெயர் பெற்றதாக அங்கு கூறுகிறார் ரங்கராஜஸ்தவத்தில். அழகான ஸ்லோகத்தில் அதுலேயும் லாவண்ய லாவண்ய சௌந்தர்ய சப்தங்களுக்கான விவேசனம் கிடைக்கிறது. ஏகைகஸ்மின் பரம் அவயவே அனந்த சௌந்தர்யமக்னம் சர்வம் திரக்ஷியே கதமிதி முதா மாமதா மந்தச்சுகு ஸ்வாம் சௌபிராத்திர வியதிகரகரம் ரங்கராஜாங்கனானாம் தல்லாவண்யம் பரிணமீதா விஸ்வபாரீண விருத்திகி என்று சமுதாய சோபை வந்து தானாகவே உன்னை எல்லா இடத்திற்கும் அழைத்துச் செல்லும். அதனால் ஒரு அவயவத்தில் அவயவத்தின் அழகில் மூழ்கிவிட்ட என்னை மற்ற அவயவங்களின் அழகிற்கு நான் எப்படி செல்வேன் என்று மாமதா மந்த சக்ஷுஹு என்று கூறத்தாழ்வான் கூறத்தாழ்வான் தன்னுடைய கண்களை பார்த்து சொல்றதாக அமைஞ்ச அழகான ஸ்லோகம். அந்த இடத்துல லாவண்யத்துக்கும் சௌந்தர்யத்துக்கும் இருக்கிற வித்தியாசமானது சொல்லப்படுகிறது. இப்படி இங்க யௌவனம் என்பது யௌவனத்தினால் ஏற்பட்ட அந்த லாவண்யமானது சமுதாய சோபை என்றும், ஆசிரியனையும் ஆசிரியிப்பதற்கு பகவானை ஆசிரியிக்க தகுந்த அவரிடம் போக்கியமான குணவிசேஷங்கள் என்ன இருக்கு என்று பார்த்தால் அதுதான் ஸ்ரீயஸ்ரீயாக விளங்கக்கூடியவன், தாயாருக்கு பிரியமானவன், பக்த ஜனங்களுக்கு ஜீவனமாக விளங்கக்கூடியவன், சாமர்த்தியமுடையவன், ஆபத் சகன், அர்த்திகல்பகன் என்கிற விசேஷணங்கள் எல்லாம் பெருமாளுடைய போக்கியத்துவத்துக்கு ஔபயிகம். முதல்ல சமுதாய சோபை தெரிஞ்சாதானே நாம் அதுக்கப்புறம் ஆசிரியிக்கணும் என்ற எண்ணம் வரும் முதல்ல. அதனால யௌவனத்தை முதலில் சொல்லி யுவா என்றால் ஆபால கோபாலம் எல்லாரும் வசீகிருத்தராவார்கள், அழகால் மயங்காதவர் யாரும் அன்று யாரும் இல்லை. அதனால் பெருமாள் தன்னுடைய யௌவனத்தினால் ஆகர்ஷிக்கிறான். ஆகர்ஷித்தால் நிறைய பேர் விட்டாளா இருக்கா அவர்கள் அட்ராக்ட் பண்ணுவா, ஆனா கிட்ட போனா ஒரு பலனும் கிடைக்காதுன்னு இருக்குமே, அந்த மாதிரி இல்லை, போக்கியத்துவமும் இருக்கு பெருமாளிடத்தில் அப்படின்னு தெரியறதுக்காக உத்தரார்த்தத்தில் இருக்கிற விசேஷணங்கள் எல்லாம் தேவைப்படுகின்றன. அதனால் எல்லாவற்றையும் சங்கலைய அனுபவத்தி என்று அவதாரிக்கை எடுக்கிறார் சுவாமி தேசிகன் அசிந்தியேதி என்ற இந்த ஸ்லோகத்திற்கு. அசிந்தியம், அசிந்திய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். பரமயோகிபிஹி அபி அபரிச்சேத்யம் குதர்க்கை ரசம்பாவிதமிதி பிரதிக்ஷேப்தும் அசக்கியம் ச என்று ரெண்டு அர்த்தம் எழுதுறார். அசிந்தியம்ன்றத பாசிட்டிவா எடுத்துக்கிறது, அதையே நெகட்டிவாகவும் அப்ரோச் பண்றது, ரெண்டு விதமாக அர்த்தம். அசிந்தியம் என்றால் பரமயோகிகளால் கூட சிந்திக்க முடியாத அளவிற்கு கஹனமான சொரூபத்தை உடையவர், சுபாவத்தையும் சொரூபத்தையும் உடையவர் என்று கூறும் பொருட்டு அசிந்திய சப்தமானது வந்திருக்கிறது. அது எல்லாம் பின்னாடி வரப்போற யௌவன ஸ்வபாவ அந்த யௌவன அசிந்தியம் என்ன, திவ்யம் என்ன, அத்புதம் என்ன, நித்தியம் என்ன, அப்படிப்பட்ட யௌவனத்தை சுபாவமாக உடையவர் என்று கொள்ளலாம். அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னால் பரமயோகிகளால் சிந்திக்க முடியாத அளவிற்கானது அந்த ஸ்வரூபம்னு சொல்லிட்டு, குதர்க்கை ரசம்பாவிதம், குதர்க்கமாக பேசுறவள்லாம் இருக்காளே, பெருமாளுடைய அஸ்தித்வத்தையே புரிந்து கொள்ளாதவர்கள், லோகத்துல நிறைய நடமாடுறாளே, அவள்லாம் என்னடானா அவர்களால் நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அவ வந்து ஒரு நெகேட் பண்ணணும்னா, பெருமாள் இல்லைன்னு சொல்லணும்னா கூட ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கணுமே, அது கூட புரியாது. அவள் குதர்க்கை அசம்பாவிதம், இதுவரையில் அவ சிந்திச்சே பார்த்ததில்லை, பெருமாள்னு ஒருத்தர் இருப்பார்னே தெரியாது. அப்ப எப்படி நெகேட் பண்றது? ஏதோத்தர் இருக்காருனா இருக்கிற வஸ்துவ இல்லை, இன்னொரு இடத்துல இருக்கிற வஸ்துவ இன்னொரு இடத்துல இல்லைன்னு சொல்லலாம், அப்படிதான் லோகத்தில் முடியுமே தவிர, ஒரு வஸ்து இல்லவே இல்லைன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். இல்லாத வஸ்து எதுக்கு இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, உனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை, இல்லையோ இல்லையோ போயிட்டே இரு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. குதர்க்கை அசம்பாவிதம் இது பிரதிக்ஷேப்தும் அப்பி அசக்கியம், இதுல பிரதிக்ஷேப்தும் அப்பி அசக்கியம் இருந்தா இன்னும் கூட நல்லா இருக்கும். அதாவது குதர்க்கம் பண்றவாளுக்கு எப்படி இருக்கணும் ஊகிக்க கூட முடியாதுன்னா பிரதிக்ஷேபம் எங்கேருந்து பண்ண முடியும்? அதனால சான்ஸே இல்லை, அவளுக்கு நெகேட் பண்ற சான்ஸையே கொடுக்கல சாஸ்திரம். அதுதான் அசிந்திய சப்தத்துக்கு அர்த்தம். அசிந்திய சப்தத்துக்கு ஒன்னு, மகா பெருமாளுடைய அஸ்தித்வத்தை ஒத்துக்கிற பரமயோகிகள் இருக்காளே அவளாலேயே சிந்திக்க முடியாதவர். குதர்க்காளான நாஸ்திகால் இருக்காளே அவளுக்கு நினைச்சே பார்க்க முடியாதான் அப்படின்னால அவள் நெகேட் பண்ணவும் முடியாது அப்படின்னு பிரதிக்ஷேப்தும் அப்பியசக்கியம் சார். திவ்யம் அப்ராக்கிருதம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நதசிய பிராகிருதா மூர்த்தி என்றும், நபூத சங்க சம்ஸ்தானோ தேகோஸ்திய பரமாத்மனஹா என்றும் பார்த்தோம். அந்த பிரமாணங்களால் பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகமானது அப்ராகிருதம் என்று தெரிகிறது, அதாவது சுத்த சத்துவம் என்று தாத்பரியம். மேலும் திவ்யம் அத்புதம் சதானுபூதத்வேபி அதிருஷ்டபூர்வவத் ஆச்சரியாவகம், சதா அனுபூயமானமாக இருந்தாலும் கூட எப்பொழுதும் அபூர்வவத் விஸ்மயமாததானயா என்று சுவாமி இதே ஸ்தோத்திர ரத்னத்தில் சாதிக்க போறார். அழ வந்தார் சதா அனுபூதத்வேபி, எப்பொழுதும் அனுபவிக்கப்பட்டு கொண்டே இருப்பினும் கூட அதிருஷ்டபூர்வவது ஆச்சரியாவகம், முன்ன பின்ன பார்க்காத மாதிரியாக ஒரு ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடியது. அத்புத ரசம் தழும்பருது, அத்புதம்ன்றது ஒரு ரசம், சிருங்கார ஹாஸ்ய கருண ரௌத்ர வீர பய பீபத்ச அத்புத சாந்தம் என்று நவரசங்கள். அதில் அந்த அத்புத ரசம் என்னடா பண்றதுன்னா, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அபூர்வவத் விஸ்மயமாததானயா என்று அபூர்வம் மாதிரியாக, ஐயோ பார்த்த வஸ்துதானா இதுன்னா, பார்த்த வஸ்துதான் ஆனா மறுபடியும் பார்த்தா புதுசு மாதிரியே இருக்கு, முன்ன பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு, க்ஷணே க்ஷணே என் நவதாம பைத்தி ரூபம் ததே தன் நவயௌவனசிய என்று காளிதாசன் சொல்றான். நவயௌவனத்தினுடைய ரூபம் எப்படா இருக்கும்னால், க்ஷணே க்ஷணே நவதாம பைத்தி, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறுபாடடைவது மட்டுமில்லாமல் அவை புதிதாகவும் பிரத்யேகமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் என்ற தாத்பரியத்தில், அபூர்வவது ஆச்சரியாவகம், அபூர்வவத்து ஆச்சரியாவகம் என்று, அதிருஷ்டபூர்வவத்து அபூர்வது என்ற அதிருஷ்டபூர்வவத்து, இதுக்கு முன்ன பார்க்காத மாதிரி அபூர்வமா தெரியணும் நம்மளுக்கு, அதுதான் அத்புத சப்தத்துக்கு அர்த்தம். நித்தியமாக கூட இருக்கும் அவைகள், கௌமார வார்த்தக அவஸ்தா பரிச்சேத ரஹிதம், இந்த யௌவனமானது எப்படிப்பட்டதுனால், கௌமார அவஸ்தைக்கு அப்புறம்தானே இந்த யௌவன அவஸ்தை வரும், யௌவன அவஸ்தைக்கு அப்புறம் வார்த்தக அவஸ்தை வரும் அல்லவா, அவ்வாறு அன்றி இந்த யௌவன அவஸ்தையானது நித்தியமாகவே இருக்கக்கூடியது என்று பகவான் விஷயத்தில் நாம் நிர்ணயிக்கிறோம். ஊன ஷோடச வருஷோமே என்று ராமர் விஷயத்தில் சாதித்தது பகவத் விஷயத்தில் எப்பொழுதுமே பொருந்தும் எனலாம் படி. 16 வயசு தான், 16-18 வயசு வரையில் சொல்லலாம் படியாக இருக்கும் ஒரு தன்மை எப்பொழுதுமே. யுவா குமாரஹான்னு ஸ்ருதி பெருமாளுடைய வயோவஸ்தையை காமிக்கிறது, அது 16-18 வயசு அவ்வளவுதான் காமிக்கிறது. அகுமார யௌவன, அத சுவாமி தேசிகன் அச்சுத சதகத்தில் தேவநாயகன் விஷயமா சாதிச்ச ஸ்லோகத்தினுடைய சாயையில பார்க்கணும்னால், அகுமார யௌவனஸ்திதம் அகீந்திர புரநாத அபிமதம் அனுரூபம் நித்யம் சுபாவ சித்தம் ஸ்ரூயதே சூரிமஹிதம் சுகம் தவ ரூபம் என்று, உன்னுடைய ரூபமானது எப்படிப்பட்டது, நித்தியமானது, சுபாவ சித்தமானது, சாம்சித்திகமானது, சூரிகளால், நித்தியசூரிகளால் எப்பொழுதும் மகிதம், கொண்டாட தகுந்தது, கொண்டாடப்பட்டது, அது குமார அவஸ்தையும் இல்லை, யௌவன அவஸ்தையும் இல்லை, நடுவில் இருக்கக்கூடியது. ஏ அகீந்திர புரநாத அபிமதம் அனுரூபம், எல்லோருக்கும் பிடித்தது, உனக்கு தகுந்தது, ஜெகத்காரணபூதனான உனக்கு தகுந்த ஸ்வரூபம் அது என்று அச்சுத சதகத்தில் காட்டினார் பெருமாளுடைய ஸ்வரூபம். இப்படி யௌவனம் லோகே பால்யானந்தரியேன உபலக்ஷணீயா கஷ்டித் ரமணீய சம்ஸ்தான விசேஷ. லோகத்தில் இருக்கிற யௌவனம்னா எப்படா இருக்கும்னால், பால்யத்துக்கு அப்புறம் கௌமார திசைக்கு அப்புறம் வரக்கூடியது அந்த அந்த அந்த அந்த ஏத்த தேசியகான்ற என்ன ஷோடச வருஷ தேசியகான்ற ஷோடச வருஷ தேசியகான் அந்த ஆஸ்பாஸ், அதாவது ஏறக்குறைய அந்த வயசு. பால்ய அனந்தரியேன உபலக்ஷணியா, பால்யத்துக்கு அப்புறம் வரக்கூடியது அது கஷ்டித் ரமணீய சம்ஸ்தான விசேஷ. அது என்னென்ன அழகாக தோன்றக்கூடிய சரீரத்தினுடைய ஒரு கட்டு, சரீரத்தினுடைய ஒரு அவஸ்தா விசேஷம்னு சொல்லலாம், அதுவா சம்ஸ்தான விசேஷம்னு சொல்லலாம். அதுல ஆத்மாவானது சம்யகிருஸ்தியத்தை ஆத்மா அஸ்மின்னித்தி சம்ஸ்தானம் விற்பத்தி சொன்ன, வயசான காலத்துல எல்லாம் ஆத்மா சரீரத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கடானா, இல்ல சுமாரா தான் அது பாட்டுக்கு இருந்துருக்கும். ஆனா அந்த யுவாவஸ்தையில தான் அந்த சம்ஸ்தானம்னு சொல்லணும், சம்யக்கு திஷ்டதி, சம்யக்கு திஷ்டதி ஆத்மா அஸ்மின்னித்தி சம்ஸ்தானம் என்று சொல்லலாம். அப்படி அந்த சம்ஸ்தான விசேஷா சயேவ ஸ்வபாவஹா, அதுவே ஸ்வபாவமாவே அமல், அதாவது அசாதாரண தர்மஹா, அது ஒரு அசாதாரண தர்மமாக பெருமாளுக்கு எப்பொழுதும் திகழ்கிறது யௌவனம் என்பது. அமிர்தோததி விசேஷத்தை, அப்படிப்பட்ட அசாதாரண தர்மமானது யாருக்கு இருக்கிறதோ, அசாதாரண தர்மமாக அந்த யௌவனமானது, யௌவன சுபாவமானது யாருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்டவர் அந்த பெருமாள் யாரு, அமிர்தோததி. அந்த அமிர்தோததின்றதுக்கு ஸ்வபாவ லாவண்யமய அதுவரையில் விசேஷம். சச்ச லாவண்யமயா, அது எப்படி இருக்கு அந்த தேகம்னா லாவண்ய பிரச்சுரமாக இருக்கிறது. லாவண்யமயா பிராச்சுரியார்த்தே மயட், லாவண்யமயமா இருக்கு என்ன அர்த்தம், லாவண்யமே ஸ்வரூபமாக இருக்கிறது அர்த்தம். லாவண்யம்னா என்னன்னா சமுதாய சோபான்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஏற்கனவே அடியன் சமுதாய சோபான்றத அதுக்கு சூச்சனையா கொடுத்திருக்கார் சுவாமி தேச, சர்வ சித்தாகர்ஷக சமுதாய சோபான்றதுனால லாவண்யத்தையும், அப்புறம் ஆசிரணியத்துவ ஔபயிக்கமான ஆசிரேணியத்துவ போக்கியத்துவ ரெண்டுத்துக்கும் ஔபயிக்கமான சிலதெல்லாம் ஆசிரேணியத்துவ உபயிக்கம், சிலதெல்லாம் போக்கியத்துவ உபயிக்கம்னு தாத்பரியம். சேஷ்டியமும் பக்த ஜனைக்க ஜீவிதமும் ஆசிரேணியத்துவ உபயிக்கம், சாமர்த்தியமும் ஆபத்சகத்துவமும் அர்த்திகல்பகத்துவம் மூணும் போக்கியத்துவ உபயிக்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாய சோபான்னு சொன்னார் இப்ப லாவண்ய. ததே தல் லக்ஷயம் தீ, அதுக்கு லட்சணம் சொல்றாளாம், பூயிஷ்டம் தேஜயேவாத்பிர் பகுளாபிஹி மிருதூகிருதம் சக்ஷுரானந்த ஜனனம் லாவண்யம் இதி கத்யதே இதி. அதாவது லாவண்யம்னா என்ன, லாவண்யம்னா என்ன வஸ்து அது அப்படின்னா, லாவண்யம்னா என்ன வஸ்துனா அது நிரூபணமே பண்ண முடியாதுன்னு சில பேருடைய தாத்பரியம். ஆனால் இங்க என்ன சாதிக்கிறார்னா ஒரு விதமா கற்பனை பண்ணலாம், பூயிஷ்டம் தேஜகா, அத்தியதிகமான தேஜஸ் இருக்கே அது நல்ல ஜலத்துல குழைச்சா மாதிரி, ஏவ அத்திகி பகுளாபிகி மிருதுகிருத்தம், அது நிறைய ஜலத்துல ஊற வச்சு மிருதுவாக்கி அது சக்ஷுஷ்க ஆனந்த ஜனனமா இருந்ததுன்னா அதுக்கு லாவண்யம்னு பேருன்னு ஊகித்துக் கொள்ளலாம். அப்படி சும்மா ஒரு ஒரு பரிஷ்காரமா சொல்றது. வஸ்துதா லாவண்யம்னா என்னன்னா சமுதாய சோபான்னு மொத்தமா சொல்லலாம். லாவண்யம் இவ அங்கனாசுன்றோம். காவியத்தில் என்னடா அழகுன்னா, காவியத்தில் என்ன அழகுனா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னா துவனியினர் ஆனந்தவர்தனர், அந்த துவனி தான் அழகுன்னு அர்த்தம் அவருக்கு சொல்றதுக்கு. அது வந்து வாட்சியத்தை காட்டிலும் வெத்திரிகமானது, வாட்சியார்த்தத்தை காட்டிலும் வெத்திரிகமானது வெங்கியார்த்தம்னு சொல்லி சொல்லிட்டும். காவியங்களில் வாட்சியத்தை காட்டிலும் அதிருப்தமாக ஒரு வஸ்து இருக்கு, அது வெங்கியார்த்தம்னு பேரு. அதுக்கு துவனி துவனின்னு பேரு. அது அங்கனாசு லாவண்யம் இவ. பெண்களிடத்துல லாவண்யம்ன்றது எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, இதுதான் லாவண்யம்னு எப்படி சொல்ல முடியாதோ அந்த மாதிரி துவனின்றது ஒன்று இருக்கு. அது இதுதான் சொல்ல முடியாது. அது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். கால் அழகா கையழகான்னு கேட்டாக்க எல்லாம் சேர்ந்துதான் அழகு அப்படின்னு சொல்ற மாதிரியாக அது ஒரு சமுதாய சோபா அப்படின்னு இங்கேயும் சாதிக்கிறது. அதுதான் தாத்பரியம். அது என்ன விரானா சக்ஷுர ஆனந்த ஜனனம், கண்களுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடியதுதான். அத்தியதிகமான தேஜஸ் அதை ஜலத்தில் மிருதுவாக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு ஒரு உதாரணத்தை கொடுத்தார். இது வந்து வியாவர்த்தகமான ஆகாரம்னு நினைச்சுக்க வேண்டாம். இது லக்ஷணம்னாக்க சாதாரணமாக லக்ஷணம்னா என்ன இருக்கணும், அது வியாவர்த்தகமாக இருக்கணும். இது வந்து லக்ஷகம் தான், இது சூச்சகமாக தான் இருக்கு. அதனால தான் ததேதல் லக்ஷயந்தின்னு சொல்ற இடத்துல லக்ஷணம்னா வியாவர்த்தகமாக இருக்கணும், ஆனால் இது அந்த மாதிரியாக இல்லை. அதனால உபலக்ஷணமாக வேணா சொல்லலாம் அப்படின்னு தாத்பரியத்தில் தான் லக்ஷயந்தின்னு சாதிச்சிருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நிரதிசய போக்கிய மகத்தர ஆகாரத்துவம் அபிப்பிரேத்திய அமிர்தோததித்வ உபசாரஹா. இதுக்கு அமிர்தோததின் அந்த லாவண்யத்தை லாவண்யமயமான அமிர்த உததின்னு லாவண்யமயமான அப்படின்னு சொன்னார். லாவண்ய பிரச்சுரமான ஒரு அமிர்தோததி என்று பகவானை சாதித்தார். எதுக்குடா அப்படி சாதித்தார்னால் அது நிரதிசயமான போக்கியமாக இருக்கு, ரொம்ப பெரிய ஸ்வரூபமாக இருக்கு, மகத்தர ஆகாரமாக இருக்கு. அதனால எப்படியான சமுத்திரம் வந்து ஒரு பெரிசு ரொம்ப பெருசு, அதே மாதிரியாக நம்மளுக்கு பார்த்துட்டே இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு சமுத்திரத்தை. அதனால நிரதிசய போக்கியத்துவமும் மகத்தர ஆகாரத்துவமும் இருக்கிறதுனால அது ரெண்டத்தையும் அபேட்சித்து அமிர்தோததித்வம் ஔபச்சாரிக்கமாக சாதிச்சிருக்கார் என்று புரிந்து கொள்ள. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் ஔபச்சாரிக்கமான பிரயோகங்கள் தான் பண்ண முடியும். திருமாலே ஒரு சமுத்திரம் அமிர்தோததி அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒத்துப்பாளா, நாளைக்கு அமிர்தோததி தான் பெருமாள்னு சொல்ல முடியுமா? ஔபச்சாரிக்கமா அது என்ன தாத்பரியம்னா ரொம்ப பெருசுன்றதுனாலையும் ரொம்ப அட்ராக்டிவ், எப்படி சமுத்திரம் அட்ராக்டிவோ அந்த மாதிரின்றத சொல்றதுக்காக நிரதிசய போக்கியத்துவத்தையும் மகத்தராகாரத்துவத்தையும் சொல்றதுக்காகத்தான் அந்த அமிர்தோததித்வம் ஔபச்சாரிக்கமாக சொல்லப்பட்டது. அப்ராகிருத அமிர்த திரவியாத்மகத்துவம் வா விவக்ஷிதம், இல்லைன்னா அப்ராகிருத்தமான ஒரு அமிர்த திரவியம் தான் இந்த பெருமாள் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்ராகிருத்தமான ஒரு அமிர்த திரவியம்னு தாத்பரியம், உததின்றத திரவியம்னு அதை சுருக்கின்ட்டோன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு உததி ஒரு வஸ்து, இது ஒரு வஸ்து, அவ்வளவுதான். அதுலதான் தாத்பரியமே தவிர இது அப்ராகிருத்தமானது திவ்யமானது என்ற அர்த்தத்தில் ஒரு திரவியம் அப்படின்னு பெருமாளை சொல்றதுல நோக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் விவக்ஷி. பூர்வம் கஷ்ரீஸ்ரீயா இது பரத்வஸ்தாபனாய உக்தம் அத்திரத்து கைங்கரியோத்தேசியம் நிரதிசய போக்கியம் ரூபம் சபத்னிகமிதி ஞாபகித்துமாகா. பின்ன கஷ்ரீஸ்ரீயான்ற இடத்துல பெருமாளுடைய பரத்வத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக யார் ஸ்ரீகேஸ்ரீ யாரோ அவர்தான் பெரியவர். என்று பகவானுடைய பரத்வத்தை ஸ்தாபிப்பதற்காக கஷ்டிஸ்ரீயா என்று மன்பு கூறினார். இந்த இடத்துல கைங்கரியம் உத்தேசியம், கைங்கரிய உத்தேசியமா இருக்க யார் யார் கைங்கரியத்தில் நம்மளுக்கு உத்தேசியம்னா தாயாரும் பெருமாளும் சபத்னீகரான பெருமாள் தான் உத்தேசியம் என்று தெரிவிப்பதற்காக நிரதிசய போக்கியமான அந்த ரூபம் சபத்னீகம் என்று கைங்கரிய உத்தேசியமான ஸ்வரூபம் இருக்கே அது உபயநிஷ்டம் என்று தெரிவதற்காக அப்ராகிருத்த அதாவது நிரதிசய போக்கியம் ரூபம் சபத்னிகம் இது ஞாபகித்தும் ஸ்ரீயஸ்ரீயம் என்று சாதித்தார். சரி, இதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருந்தாலும் இப்போ பிரகிருத்தத்தில் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. இதில் இந்த என்ன தெரிகிறது, உத்தேசத்துவம் ஜனனி இவையோர் உஜிதோபாதி கந்தம் பிரத்யக் ரூபே ஹவிஷி இவையோர் ஏகசேஷித்வ யோகாத் இத்தியாதி ஸ்லோகங்கள் எல்லாம் சொன்னேன். தாயாரும் பெருமாளும் மிதுனமே உத்தேசியம் இத்தியாதி வச்சனங்கள்லாம் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம என்கிற வாக்கியங்களும் விஷ்ணு புராண வச்சனங்களும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் சமமான ஐஸ்வர்ய தத்துவத்தை சொல்ற ஈஸ்வரத்துவத்தை சொல்ற ஸ்ருதிகளும் இந்த இடத்துல விவக்ஷிதமாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அத்திர கைஷித் அத்திர கைங்கரியோத்தேசியம் நிரதிசய போக்கியம் ரூபம் சபத்னீகம் இது ஞாபகித்துமாக ஸ்ரீயஸ்ரீயம் இது பக்தஜனைக ஜீவிதம் பக்தஜனானாம் பிரதான ஜீவிதம் பக்தஜனங்களுக்கெல்லாம் பிரதானமான ஜீவிதம் இவர்தான். இவர் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையுமெல்லாம் கண்ணன் என்று இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் இவரே ஜீவிதமாகவும் இவரே உணவாகவும் உண்ணும் சோறாகவும் பருகு நீராகவும் தின்னும் வெற்றிலயமாகவும் இருப்பவர். மச்சித்தா மத்கத பிராணாகா இத்தியாதிக்கமிக பாவ்யம் மச்சித்தா மத்கத பிராணாகான்னு அவர்களுக்கு வேற உபாயம் இல்லாமல் என்னையே சிந்தித்து கொண்டு என்கிட்டயே என்னிடத்திலேயே பிராணனை வைத்து கொண்டு இருப்பவர்கள் என்று பகவானே குறிப்பிடுகிறார். எத்வா பக்தஜனா ஏவ ஜீவிதம் எஸ்ய சததோக்தகா இந்த அர்த்தமும் கொடுத்துட்டார். பக்தஜனங்களே யாருக்கு ஜீவிதமோ எந்த பெருமாளுக்கு ஜீவிதமோ அவர் என்ற அர்த்தமும் சொல்லலாம். ததாவித பிரீத் அதிசயா தேவகி ஸ்வயமேவாஹா ஞானி துவாத்மீவமே மதம் இது அப்படிப்பட்ட பிரீத்தி பக்தால் விஷயத்தில் பெருமாளுக்கும் இருக்கு. பக்தஜனங்களையே ஜீவிதமாக உடையவராக பெருமாளும் விளங்குகிறார் என்பதனால்தான் அந்த ஒரு பிரீத்தி அதிசயத்தை சொல்றதுக்கு தான் ஞானி துவாத்மீவமே மதம்னே சாதிச்சிருக்கார். ஞானியானவன் நானே தான் சொல்லி துவாத்மீவமே மதம் மம பிராணாகி பாண்டவாகா இதிச்ச என்னுடைய பிராணங்களே பாண்டவர்கள் என்று இன்னொரு இடத்துலையும் சொல்றார். அதாவது பாண்டவான் விஷசேராஜன் மம பிராணாகி பாண்டவாக அதாவது விஷதன்னம் நபோக்தவியம் விஷந்தம் நைவ போஜயேத் பாண்டவான் விஷசேராஜன் மம பிராணாகி பாண்டவாகா என்று துரியோதனிடத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தைரியமாக தைரியம் என்ன அவருக்கு என்னது அவர்தான் தைரியத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறவர் அதை சொல்றார். பாண்டவர்கள் என்னுடைய பிராணங்கள் நீ அவளோட துவேஷிக்கிற அதனால நீ எனக்கு துவேஷிதான் என்னுடைய பிராணனை துவேஷிச்சா என்ன என்னை துவேஷிச்சா என்ன அதனால நான் அவங்க கிட்ட சாப்பிட மாட்டேன் என விஷதன்னம் நபோக்தவியம் துவேஷிகளுடைய வீட்டில் சாப்பிடக்கூடாது விஷந்தம் நைவ போதே நீ என்னையும் துவேஷிக்கிற அதனால நீ எனக்கு சாப்பாடு போடக்கூடாது நான் எங்க துவேஷிக்கிறேன் மம்ம சுவாமின்னு நான் பாண்டவாளனா துவேஷிக்கிறேன் ஆள் மம பிராணாகி பாண்டவாகா என்று அந்த இடத்தில் சாதிக்கிற விஷயம் அது. அதனால பகவான் ஆஷ்ரிதாளை தன்னுடைய ஜீவிதமாக கொண்டவன் என்றும் அர்த்தம் படும்படியாகத்தான் பக்தஜனைக்க ஜீவிதம் என்ற சப்தத்தை இரண்டு பொருளும் படுவதற்காகத்தான் அவ்வாறு பிரயோகித்துள்ளார். சமர்த்தம் ஜெகத் சிருஷ்டியாதவ் இவ ஆசிரித்தானாம் சாத்மியபோக பிரதானே தத்விரோதி நிரசனேச்ச பிரதிபந்தகை பிரதிஹந்தும் அசக்கியமிதி பாவகா. அதாவது ஜெகத் சிருஷ்டியில எப்படி பெருமாள் சர்வ சாமர்த்தியமுடையவராக இருக்கிறாரோ அதே மாதிரி ஆசிரித்தாளுக்கு சாத்மியபோக பிரதானி தன்னுடைய சமமான ஒரு ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய போகத்தை கொடுக்கக்கூடிய நித்தியை கொடுக்கும் விஷயத்திலோ அதற்கு விரோதியான பாபங்கள் எல்லாம் இருக்க அவைகளை நிரசனம் பண்ணும் விஷயத்திலோ பிரதிபந்தகங்கள் ஏற்பட்டால் அவைகளை எல்லாம் முறியடிக்கும் விஷயத்திலேயோ அவர் வல்லவர். ஆனால் பிரதிபந்தகங்கள் சண்டை போட்டு அவரிடமிருந்து ஒரு வஸ்துவை அபகரிக்க முடியாது. இந்த இவனுக்கு நீர் எப்படி மோட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு யாரும் பெருமாளை போய் கேட்க முடியாது. மோட்சம் அவருது, அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கும். அதனால பிரதிபந்தகைகி பிரதிஹந்தும் அசக்கியம் ததாச்ச கீயத்தை பரித்ராணாய சாதுனாம். சாது பரித்ராணம் அவருக்கு முக்கியமான காரியம். ஆபத் சகம் ஆசிதானாம் ஆபதி பிரிய சகன் நியாயேன. ஆபத் சகாவானவன் தான் பார்த்து கொண்டிருக்க மாட்டான், ஒருவன் கஷ்டப்படும் போது பார்த்து கொண்டிருக்க மாட்டான் என்றும் கிரமத்தில் ஆபத் சகம். இவனுக்கு எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் அவனுக்கு. ஆபத்தில் அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படுறதோ அவ்வளவு கஷ்டம் தானும் பெருமாள் அனுபவிப்பார். அவனுக்கு சுகமா இருந்தா அந்த சுகத்தை தானும் அனுபவிப்பார். அப்படி ஆபத் சகம்னால் ஆபத்தில் அவன் படும் துயரத்தை தானும் படுதல். அந்த அளவுக்கு சமமாக சமானார்த்தத்தையா அவஸ்திதம். பிரியசகன்யாயேன, பிரியசகாவானவன் தன்னுடைய பிரியனானவன் சந்தோஷப்பட்டால் சந்தோஷப்படுவான், துக்கித்தால் துக்கிப்பான் என்ன அன்னுமா போலே என்று அர்த்தம். ததாச்ச கீயத்தை அது அடுத்த ஆபத் சகம் ஆயிடுது. அர்த்தி கல்பகம் இத்தியத்திர சுவார்த்தே கப்ரத்தி. அர்த்தி கல்பகம் அர்த்தினாம் கல்பகா கல்ப இவ கல்பத்ருமவத்துன்னு அர்த்தம். சுவார்த்தே கப்ரத்தியம் வந்திருக்குன்னா கல்பகன் ஆயிருக்கு. அர்த்தினாம் கல்பத்ருமவத்து சர்வாபேட்சித பிரதம் இத்தி ஆபத்து. அர்த்திகளுக்கு கல்பத்ருமம் எப்படி எல்லா அபேட்சித்தங்களையும் கொடுக்குமோ அவ்வாறு சர்வாபேட்சித பிரதன் பிரததாதீதி பிரதஹா ததாச்ச சூத்திரிதம் பலமத உபபத்தே ரிதி. அதனால் தானே பலமத உபபத்தை பலன் யாரான பெருமாள் தான் கொடுக்கிறார். எத்வா அர்த்தினா கல்பத்ரும பூதா பூதா யஸ்ய சோர்த்தி கல்பக. அர்த்திகளுக்கு கல்ப தரு மாதிரி விளங்குபவன் கல்பத்ரும பூதா எஸ்ய சகா அர்த்தி கல்பக. அர்த்தினா கல்பத்ரும பூதாஹா இல்லைன்னா அர்த்திகள்லாம் கல்பத்ருமம் மாதிரி இருக்காள்னு அர்த்தம். அவன அர்த்தம்னா அர்த்திகளையே கல்பத்ருவாக மாற்றக்கூடியவன். அவா கேட்டு நின்னாலும் அவாவெல்லாம் கல்பத்ருவாக மாற்றக்கூடியவன். கார்த்தால ஒருத்தன் போயிட்டு ராஜாவிடத்தில் வாங்குறவன், அவன் உட்கார்ந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னு சுவாமி தேசிகன் யாதவ அபிதயத்தில் எதுவும் சார் ராஜாவை பற்றி வர்ணிக்கச்சேன் சாதிக்கிறேன். அவன் என்ன பண்ணுவான், அங்கேயே உட்கார்ந்துட்டு மற்றவாளுக்கெல்லாம் சாயங்கால பர்யந்தம் கொடுக்குற அளவுக்கு முதல்ல இருக்கவனுக்கே நிறைய கொடுத்துருவான். மிஸ் அவன் அந்த மனசையும் கொடுக்கணுமே, அந்த மனசையும் கொடுத்துடுவார். ஸோ அவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருப்பான். எத்வா அர்த்தினா கல்பத்ரும, அர்த்திகள்லாம் கல்பத்ரமமாக மாறிடுவா. எஸ்எஸ்ஆ அர்த்தி கல்பகா ததாக உதாரா சர்வையை வைத்தே. எல்லோரும் உதாரர்கள் என்று தன்னை ஆசிரித்தவர்கள் எல்லாரையும் உதாரமான மனசையுடையவனாக ஆக்கக்கூடிய அதுவா ஸ்வயம் அர்த்தினா கல்பயதி இத்யர்த்தஹ அர்த்தி கல்பகா. என்னால் இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார் அழகான. நம்ம அவரை போய் பிரார்த்திக்கிற மாதிரி பண்றவனே வந்தான், அர்த்திகளையே உண்டு பண்றவனே அர்த்தி கல்பகா கல்பயதீதி கல்பகா கல்பகா கல்பையேவ கல்பகா என்று சுவார்த்தைய கப்ரத்தையும் வந்து அர்த்தினா கல்பயதி அர்த்திகளையெல்லாம் யாச்சனம் பண்ணக்கூடிய ஸ்தித்தியில் இருக்கிறவாளை உண்டு பண்ணி அவர்களை யாச்சகர்களாக்கி தன்வசப்படுத்திக் கொள்கிறார் என்ற அர்த்தத்தில் ஸ்வயம் அர்த்தினா கல்பயதி தீர்த்தகம் கஷேத்ரஜானாம் தத்தத் புருஷார்த்தாதிகாரதாபி ஹி பரமபுருஷ கல்பிதா. மனுஷால் அந்தந்த புருஷார்த்தங்களை தன்னுடைய அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரார்த்திக்கிற ஸ்தித்தியில் இருக்கிறது கூட பகவத் சங்கல்பாதீனம்தான் ஆனபடினால பரமபுருஷ கல்பித்தம்தான். நாம் அவரிடத்தில் போய் நின்று இந்த புருஷார்த்தங்களை எனக்கு கொடும் சுவாமி, தர்மத்தை கொடும், அர்த்தத்தை கொடும், காமத்தை கொடும், மோட்சத்தை கொடும் என்று பிரார்த்திப்பதெல்லாம் கூட பகவத் சங்கல்பாயத்தமானதுனால அர்த்தினாம் கல்பகா அர்த்திகளை எல்லாம் உண்டு பண்ணுபவர், பிரார்த்திப்பவர்களை உண்டு பண்ணுபவர் என்ற அர்த்தமும் துவனிக்க இவ்வளவு அர்த்தத்தையும் பாஷ்யத்தில் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்திற்கு. அச்சிந்திய திவ்யாத்புத நித்ய யௌவன ஸ்வபாவ லாவண்யமயா மிருதோததிம் ஸ்ரீயஸ்ரீயம் பக்தஜனைக ஜீவிதம் சமர்த்தமாபத்சகமர்த்தி கல்பகம். கவி அப்படிப்பட்ட பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தர கதாஹம் ஐகாந்திக நித்திய கிங்கரா பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதா என்று அடுத்த ஸ்லோகத்தில் இந்த முன்ன ஆரம்பித்த விஷயத்தை விசேஷங்களை எல்லாம் முடிச்சுட்டு மேலே பிரார்த்தனை ஆரம்பிக்கிறார். அது நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.